ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥ ಜಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ವಿಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತ ಸ್ಥಿತರಾನಿ ಪ್ರಣಾಯ ಮೇಲೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋ ಶ್ರೀಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಶರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾರ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ಯೋಂತ ಪ್ರವಿಶ್ಯ ಮಮ ವಾಚ ಮಿಮಾಂ ಪ್ರಸೂಕ್ತಾಂ ಸಂಜೀವಯತ್ಯ ಕಿಲ ಶಕ್ತಿಧರ ಸ್ವತಾಂ ಅನ್ಯಾಸ್ತಹಸ್ತಚರಣ ಶ್ರವಣತ್ವಕಾದೀನ್ ಪ್ರಾಣಾನ್ ನಮೋ ಭಗವತ ಪುರುಷಾಯ ತಸ್ಮೈ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಜಯತ್ಯಾಶ್ರಿತ ಸಂತ್ರಾಸದ್ವಾಂತ ವಿದ್ವಂಸನೋದಯಃ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯ ಪರಮ ವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರಃ ಸರ್ವೇಭ್ಯಃ ನಮಸ್ಕಾರಃ. ಇನ್ನಿಕಿ ರಘುವೀರ ಗದ್ಯತ್ರನುಡಿಯ ಉಪನ್ಯಾಸತ್ರ 12ನೇ ಚೂರ್ಣಿಕೈ. ಜಟ ಕಿರಣ ಸಕಲ ದರ ಜಟಿಲ ನಟ ಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಭೂತ ಸರಿ ದತಿ ಬಹುಳ ಮಧುಗಲನ ಲಲಿತ ಪದ ನಲಿನ ರಜ ಉಪ ಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಗತ್ತು ಪಲ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿನು ತುಂಬ ಅಳಹಾನ ಚೂರ್ಣಿಕೈ. ரெண்டு விஷயங்கள் ஒரே சூர்ணிக்கையில சொல்லப்படுறது. கங்கா மகாத்மிய பர்யந்தம் ஒரு பாதியும், அகல்யா சாப விமோசனமும் இன்னொரு பாதியிலையும் சொல்லப்படுறதாக இந்த சூர்ணிக்கை அமைஞ்சிருக்கு. ஜட கிரண சகல தர ஜட்டில நடப திம கூட்ட தட்ட நடன பட்டு அது பர்யந்தம் கங்கா மகாத்மியம். ವಿಭುತ ಸರಿತ ದಿಬಹುಳ್ಳ ಮಡುಗಲ ನಲಿತ ಪದ ನಲಿನ ರಜ ಉಪ ಮೃದಿತ ಜನಿತ ವೃಜಿನ ಜಗತ್ತು ಫಲ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿನು ತಾ ಅದು ಪರ್ಯಂತ ಅಹಲ್ಯ ಶಾಪ ವಿಮೋಚನಮು ಸೊಲ್ಲಪಡ್ರದು ಇಂದ ಚೂರ್ಣಿಕೆಯ. ರಾಮನುಡಿಯ ಚರಿತ್ರತ ಪಾರ್ಥೋಂ ಮೊದಲ್ ಮೊದಲ್ கன்னிப்போர் அப்படின்னு தமிழ்ல கம்பராமாயணத்துல சொல்லுவா, தாட்டகா தாட்டகேயோன்னு. அவனுடைய முதல் முதல் ராத்திரிஞ்சராளோட போர் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ரகுவீரனுக்கு ஜெய ஜெய ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி தேசிகன். இப்போ ராமாயணத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரபடினால, இப்போ ராமாயணத்துல அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய கங்கா மகாத்மியத்தை சொல்லி அதன் பிறகு அந்த தேசம் மிதிலா தேசத்துக்கு போய் அந்த தேசத்துல ஆரம்பத்திலேயே கௌதமாசிரமத்துல அகல்யை ராமனுடைய பாத தூளியினாலே பரம தௌற்றியா போயிட்டவள், ராமனுடைய பாத தூளியாகலே பரம பாவனமாக்கப்படுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறபடினால அவளுடைய அகல்யா சாப விமோசனமானது சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்போ ஜடகிரண சகல தர ஜட்டில நடபத்தி மகுட தட்ட நடன பட்டு இது பர்யந்தம் முதல்ல அர்த்தத்தை பார்க்கலாம். ஜடகிரண சகல தர, ஒரு குளிர்ச்சியான கிரணங்களை உடைய சந்திரனுடைய கண்டத்தை ஒரு பாதியை தரித்தவனாக இருக்கக்கூடிய, ஜட சம்பந்தம் பெற்றவனாக இருக்கக்கூடிய அர்த்தாந்தரம் ஜட்டில ஒரு சடை உடையவனும், நடபதி நட அக்ரேசரனாயும் உள்ள சிவனுடைய மகுட்டத்தட்ட சிரப்பிரதேசத்துல நடனப்பட்டு நர்த்தனம் பண்றதுல சமர்த்தியா இருக்கக்கூடிய கங்கை அப்படின்னு. இப்போ விபுதானாம் தேவானாம் சரித்து அப்படின்னா தேவ சம்பந்தின் அர்த்தம். விபுத சரித் அப்படின்னா அந்த விபுத சரித் கங்கையா இருக்கக்கூடிய, அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஒரு சம்பந்தி, இவரிடத்துல ஒரு சம்பந்தம் இருக்கு

తతో దేవరిషి గంధర్వా వసుదాతన వాసినః భవాంగ పతితం తోయం పవిత్రమితి వస్పృశాం. அப்போ சிவன்லேருந்து சிவனுடைய தலையிலிருந்து விழுந்தது, அங்கிருந்து தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து ஸ்நானம் பண்றா. அப்போ ஹரித்வாரில் இருக்கக்கூடிய அந்த கங்கைக்கு அவ்வளவு ஒரு தபஸ் இருக்கு. சுவாமி தேசிகனே கங்கையெல்லாம் திரண்டா நாள் வைத்த நீரும் கால் கழுவி மிகுநீரும் கலங்கள் நீரும் ஆகார நியமத்துல சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். கங்கையில ஒரு தர கால் வைத்தாலே போதும்னு சொல்லி அப்படிப்பட்ட கங்கா மகாத்மத்தை சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகைகள விபுத சரித்து பர்யந்தம் சொல்றாருன்னு இன்னைக்கு கங்கா மகாத்மியத்தோட பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு அகல்யா சாப விமோச்சனம் தாசன் நாளைக்கு பார்க்கலாம். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத ஜாமுன மத்தியமாம் ஆத்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புதயுக்ம ருக்ம வ்யாமோஹ தத்தரிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதே கசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னா அன்யா சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை. விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஜயத்யாசிரிதசந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயஹ ப்ரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. சர்வேப்யஹ நமஸ்காரஹ. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கும் பன்னெண்டாவது சூர்ணிக்கை தான் பார்க்க போறோம். பன்னெண்டாவது சூர்ணிக்கையினுடைய ஒரு பாதியை நேர்த்து பார்த்தோம். கங்கா மகாத்மிய பர்யந்தம் சூர்ணிக்கை ரொம்ப பெருசா இருக்கிறபடினாலே பாதி பாதியாக இரண்டு நாட்களுக்கு பிரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ரெண்டு விஷயங்கள் சேர்த்து ஒரே இடத்துல சொல்லப்படுறது. கங்கா மகாத்மமும் அகல்யா சாப விமோச்சனமும் இந்த சூர்ணிக்கையில சுவாமி தேசிகன் பிரதானமா எடுத்து காண்பிக்கிறார். ஜடகிரண சகலதர ஜட்டில நடபத்து நடபத்தி மக்கூட்டத்தட்ட நடனப்பட்டு விபூத சரித் அது பர்யந்தம் ஒரு பாகம். பகுல மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜபிருஜின ஜகது பல தனு ருச்சிர பரம முனிவர யுவத்தினுதா அது பர்யந்தம் ஒரு பாகம். விபுத சரித் பர்யந்தம் இருக்கக்கூடிய கங்கா மகாத்மியத்தை நேர்த்து பார்த்தோம். அதன் பிறகு அகல்யா சாப விமோச்சனம் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் மிதிலா நகரத்துக்கு அழிச்சுட்டு போறேன் வரியான்னு கேட்டு ராமலட்சுமணால் முனிவரை பின்தொடர்ந்து வருகிற சமயத்துல சோனா நதி கங்கா நதினு இப்படி கரை கடந்து வந்தான். மிதிலா தேசம் வருது. ரொம்ப விசாலமான தேசம். பெரியவாள் வால்மீகியா இருக்கட்டும் கம்பனா இருக்கட்டும் மிதிலா நகரத்தை பத்தி ரொம்ப அழகாகவே வர்ணிக்கிறார்கள். சுவாமி தேசிகன் மிதிலா நகரத்தினுடைய வர்ணனையை பார்த்தால் பின்னாடி தெரிவிக்கிறார். ராமாயணத்துல வால்மீகி போன பிரகாரம் பார்த்தால் இப்பதான் அகல்யா சாப விமோச்சனத்துக்கு முன்னாடி மிதிலா நகரத்துடைய வர்ணனைகள்லாம் வருது. மிதிலா தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சுவாமி தேசிகன் போன வழியில பார்த்தால் பதிமூணாவது சூர்ணிக்கை விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் பதினாலுல இருந்து ஆரம்பிச்சு பதினேழு சூர்ணிக்கை பர்யந்தம் இவர் மிதிலா நகரத்தினுடைய வர்ணனைகளையும் மிதிலா நகரத்துல ராமன் கால்பதிக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே சொல்றார். இப்ப இந்த கத்தியத்துல பார்த்தால் இப்போ இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய விஷயம் அகல்யா சாப விமோச்சனம். அதி பகுல மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ ருஜின ஜகது பல தனு ருச்சிர பரமமுனிவர யுவத்தினுதா. முனிசிரேஷ்டரா இருக்கக்கூடிய கௌதமருடைய பத்னியா இருக்கக்கூடிய அகல்யாலே நுதா அப்படின்னா ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவனே உனக்கு ஜெயமுண்டாகட்டும் அப்படின்னு இந்த சூர்ணிகையுடைய ஒரு அர்த்தம். எம்பெருமானுடைய பாதங்கள் திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகையில காட்டுற. அதி பகுல மது கலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ ருஜின ஜகது பல தனு ருச்சிர. ஜகது பல ஒரு கல்லா போகட்டும் அப்படின்னு சபிச்சிருக்காரு. ஆனால் வால்மீகி கல்யா போகட்டும்னு சொல்லல, அதிர்ஷ்யாத்வம் பவிஷ்யசின்னு காணாமல் போகணும் தான் வால்மீகி ராமாயணம். ஆனால் மற்ற புராணங்கள்லயும் கம்பன் போன்றவர்கள்லாம் கல்லா இருக்கட்டும்னே சபிச்சிருக்கா. ஆகையினால நாம அந்த கதையை எடுத்துக்கிறோம், கல்லாட்டு இருந்தாலும் கல்ல கதையை எடுத்துக்கிறோம். சுவாமி தேசிகனும் அதை கொண்டுதான் ஜகது பல தனுறு சிறன்னு கல் சரீரத்தை உடைய, அதாவது ஜடப்பிராயமா இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை உடைய அப்படின்னு சொல்லியிருக்கார். அத்தியந்தம் பகுலமா இருக்கக்கூடிய ஒரு மதுகலன மதுவை உற்பத்தி பண்ணக்கூடிய லலித ஒரு மனோரஞ்சிதமா இருக்கக்கூடிய பத நளின அவனுடைய திருவடி தாமரை இருக்க, அந்த தாமரை திருவடியினுடைய சரம தூளியினாலேயே ரஜா தூளியினாலே சில பேர் வியாக்கியானம் பண்றா அவனுடைய சுண்டு வரல் கால் சுண்டு வரல் பட்டதுன்னு. ஆனால் நம் பெரியவாள் எல்லா இடத்திலும் எம்பெருமானுடைய கால் தூளியினாலேயே திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு தூளியினாலேயே அகல்ய பரம தௌஷ்டிரியா போயிட்ட அந்த அகல்யானவள் பரம பவித்திரமா ஆகிறா அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட பாபத்தை பண்ணால்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் சொல்லுவா ஒண்ணுமே நடக்கலாம் கதை சொல்லுவா. ஆனால் வால்மீகி அப்படி சொல்லல, மதிம் சகார துர்மேதாக தேவராஜ குதூகலாத். வால்மீகி ஸ்லோகம் சொல்றார், ஒரு வந்துட்டான் அவன் இந்திரன், இந்திரன் இடத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல அவளுக்கு. எந்த தேவேந்திரனை யாக யஜ்ஞாதிகள் மூலமா பிரார்த்திக்கிறாளோ, எந்த இந்திரனுக்கு நம்முடைய இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறபடினால இந்திரியங்களுக்கு இந்திரியங்கள்னு பேரு, அவனுக்கு இந்திரன் பேரோ, எல்லாரும் பல நாட்கள் தபஸ் பண்ணி பிரார்த்திக்க வேண்டி இருக்க என்னுடைய அழகில மயங்கி அவன் வந்திருக்கான் அப்படின்னால் நாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கர்வம் ஏற்பட்டு, அழகிலே கர்வம் ஏற்பட்டு தேவராஜ குதூகலாத் தேவராஜனே வந்திருக்கானா அப்படின்னு ஒரு எண்ணம் அவளுக்கு தோன்றுகிறது. அதனாலே தவறு நடந்துடுறது அப்படின்றதுதான் வால்மீகியினுடைய ஒரு எண்ணம். இதான் விஷயமும் கூட. ஆனால் கம்பன் போன்றவர்கள்லாம் இதை பெருசா சொல்லல. கம்பராமாயணத்துல பார்த்தீங்கன்னா எந்த கதாபாத்திரத்தையுமே அவர் கையாண்ட விதமே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தவறு இழைக்கிறா போலே எந்த கதாபாத்திரத்தையும் அவர் காண்பிச்சிருக்க மாட்டார். கதைக்கு வருவோம். விஸ்வாமித்திரர் அழிச்சுண்டு வரார், ஆசிரமத்தை பார்க்கிறான். மிதிலோபவனே தஸ்மின் ஆசிரமம் திருஷ்ய ராகவஹா புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி புங்கவம். பெருமாள் கேக்குறான், சுவாமி இந்த இடத்தை பார்த்தால் எனக்கு ஏதோ தோன்றது, ஒரு பெரிய ஆசிரமம் போல இருக்கு, யாருமே இப்ப இல்லையா, ஏதோ பெருசா கோலம் போடல, எதுவுமே நடக்கல, குப்பை சத்தையா இருக்கு இந்த இடம் மொத்தம், ஆனா பார்க்கறதுக்கு நன்னா இருந்த ஆசிரமம் போல இருக்கு, சர்வதா யாக யஜ்ஞாதிகளும் வேத மந்திரங்கள் உத்கோஷத்தோட இருந்த ஆசிரமம் போல இருக்கு, ரொம்ப பழைய ஆசிரமம் மாதிரிதான் இருக்கு பார்க்கறதுக்கு, இதுக்கு சொந்தக்காரெல்லாம் எங்க இருக்கா, புராணம் நிர்ஜனம் ரம்யம் பப்ரச்ச முனி புங்கவம்னு கேக்கிறான் பெருமாள், எனக்கு இது விஷயமா சொல்லுங்களேன். விஸ்வாமித்திரர் பாக்கிறார், இந்த கேள்வியை நீ கேட்கணும்ன்றதுக்காகத்தான் ராமா நான் இங்க இந்த பக்கம் அழிச்சுட்டே வந்தேன். இந்த கதையை நீ தெரிஞ்சுக்கணும், எப்படி கங்கா மகாத்மியத்தை சொன்னாரோ அது மாதிரி அகல்யாவுடைய சாப விமோசனமும் இவராலேயே நடக்கணும். ஏன்னா கதை கேட்கறதுல சாமர்த்தியக்காரர்னு நேத்தே சொன்னோம் இல்லையா, இந்த காரியங்கள்லாம் இவரால் நிறைவேற்றப்படணும்ன்றதுக்காகவே விஸ்வாமித்திரர் இதெல்லாம் சொல்றார். அவருக்கு இவருக்காகவே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேவி, அவளுடைய பாப விமோசனம் ஏற்படணும்னா பெருமாள் காரியை கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஆகையினால சொல்றார், கௌதமஸ்ய நரசிரேஷ்ட பூர்வமாசீத் மகாத்மனஹா சசாத்திர தபாதிஷ்டது அகல்யா சகித புரா. கௌதமருடைய ஆசிரமம் இது, இந்த கதைய உனக்கு சொல்லணும், மறந்து போயிட்ட. நன்னா நீ ஞாபகப்படுத்தின, கருணா காக்குஸ்தன்னி, இந்த இடத்த உனக்கு காண்பிச்சே ஆகணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. கஸ்யேதம் ஆசிரம பதம் ஜீர்ணம், என்னத்தால இந்த ஆசிரமம் ஜீர்ணமா இருக்கு எனக்கு அதை சொல்லுங்க. கௌதமர்னு ஒரு முனிவர், அவளுக்கு அகல்யன்னு ஒரு பத்னி, தன் பத்னியோட தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அகல்யனுடைய திருக்குடந்த ஆண்டவன் சொல்றார், அகல்யனுடைய ஒரு அவயவத்துல யாராலையுமே தப்புன்றதே கண்டுபிடிக்க முடியாதா, அந்த அளவுக்கு ஒரு சௌந்தர்யம் இருக்குமா. ரிஷி பத்னியா இருந்தால் கூட அப்பேற்பட்ட சௌந்தர்யத்தோடு அவர் இருப்பலாம். பிரம்மா சிருஷ்டிச்சார், எப்பேற்பட்ட சிருஷ்டி அது, பூ பிரதட்சிணம் பண்ணிட்டு யார் வராளோ அவளுக்கு அவளுக்கு இந்த அகல்யை தரேன்னு சொன்னார் பிரம்மா. உடனே என்ன பண்ணார் கௌதமர், சாமர்த்தியமாக புராணங்கள்ல தெரிவிக்கிற இந்த விஷயத்த, அகல்யனுடைய கதை வரும்பொழுது பாத்ம புராணத்துல இருக்கு, பசுமாட்டை சுத்திட்டு பூமியை பிரதட்சிணம் பண்ணாதான் பிரதட்சிணம் பண்றதும், ஒரு பசுமாட்டை பிரதட்சிணம் பண்றதும் ஒன்னு காண்பிக்கிறதுக்காக பசுமாட்டை பிரதட்சிணம் பண்ணாராம் கௌதமர். உடனே கௌதமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாராம் பிரம்மதேவன். அவளிடத்துல வெகு நாட்களாக தேவேந்திரனுக்கு ஆசை, ஆனா தேவேந்திரன் கௌதமர் இல்லாத சமயமா பார்த்து வந்துடுறான். வால்மீகி சொல்றார், முனிவேஷ தரோ பூத்வா, முனிவேஷத்தை போட்டுக்கொண்டு தேவேந்திரன் அங்க வரான். எப்படி வரான் அப்படின்னா, கௌதமர் என்ன எப்படி இருக்காரோ அதே வேஷத்துல வரான். எல்லாரும் கதை சொல்றா, சேவல் கூவரா போற கூவனா அவன். சரி, பொழுது விடிந்துட்டு ஆக்கும்னு கௌதமர் நதிக்கு போறார். நதியில பார்த்தால் நதி தூங்கின் இருக்கு, இன்னும் பொழுது விடிந்ததற்கான அடையாளங்கள் எதுவுமே தெரியல, என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தன் அகத்துக்கே வராரு கௌதமர். அப்படி பார்த்தால் ஆத்துக்காரர் தான் வந்துட்டாரோன்னு நினைச்சு உள்ள ஒருத்த வரான். ஆத்துக்காரர் இப்ப வரமாட்டாரே அப்படின்னு கூப்பிடுறான் மனைவிய, வா அப்படின்னு சம்போகத்துக்காக அழைக்கிறான். இந்த மாதிரி சமயங்கள்ல ஆத்துக்கார் வரமாட்டாரு, நாள் நட்சத்திரம் பார்த்துதானே வருவார், அகாலத்துல வந்திருக்காரு. உடனே என்ன பண்ணா, நீ யாருன்னு கேக்குறா. பெரியவாள் வியாக்கியானத்துல சொல்றான், முதல் ஸ்பரிசத்திலேயே தெரிஞ்சு போச்சு அவன் யா வேற யாரோ ஒருத்தன், அவன் இந்திரன். அப்படி தெரிஞ்ச உடனேவே வெபிச்சாரம் பண்றதுக்காக வரான். திருக்குழந்தாண்டவன் சொல்றான், வெபிச்சாரம் பண்றதுக்காக வரான், அவன் பஞ்சாங்கம் பார்த்துட்டா வருவான், அகாலத்தில் தான் வருவான் திருட்டு பையன். ருத்து காலம் பிரதீக்ஷந்தே நார்தின சுசமாஹிதா, இவ்வளவு அழகா வால்மீகி ஸ்லோகம் பண்றாரு பாருங்க. இந்த ருத்து காலத்துக்காக நான் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்தேன்னு சொல்றான் இந்திரன். உடனே அவன் நினைச்சு பார்க்கிறா, ஏற்கனவே சொன்ன விஷயம் அடியன் முன்னாடியே சொன்னேன், தேவராஜ குதூகலாத்து, தேவராஜனே வந்தபடினால என்ன பண்ணணும்னு தெரியல, பிரஷ்டையா போயிட்டா. உடனே கௌதமர் வந்துட்டார், பார்த்துட்டார், பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு என்னவோ நடந்திருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு காரியம் பண்ணத்துக்கு இவ பேர்ல கோபம் வரணும், ஆனால் இந்திரனை சபிச்சுட்டார், இவளை பார்த்து கோபம் வரல. தான் பக்கத்துல இருக்கும் பொழுதே இவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு சங்கடங்கள் ஏற்படுறது அப்படின்னால், இனிமேல் இவள் கூட வாழறதுக்கு தகுதியற்றவனாக நான் இருக்கும் பொழுது நான் இவளை விட்டுட்டு போயிட்டால் இவளுக்கு எந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் வரும் அப்படின்னு மனசுல வச்சுண்டு, அதிர்ஷ்யா சர்வபூதானாம் ஆசிரமேஸ்மின் நிவத்தியதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஆசிரமத்திலேயே நீ யார் கண்ணிலையும் படாமல் அதிர்ஷ்யா கண்ணில் படாத உருவமே இல்லாதவளாக நீ போக வேண்டியது. இது வால்மீகி ராமாயணம். வாயுபக்ஷா நிராகாராத்து தப்பியந்தி பஸ்மசாயினி அதிர்ஷ்யா சர்வபூதானாம் ஆசிரமேஸ்மின் நிவர்த்தியதின்ற, எதையுமே அன்ன ஆகாரமின்றி நீ வந்து இங்கேயே தபஸ் பண்ணின்று ஒரு சாம்பல் படிந்த ஒரு உருவத்தோட நீ வெளியில தெரியாத மாதிரி, கண்ணுக்கே தெரியாத மாதிரி நீ அநேக வருஷ காலங்கள் நீ இதை அனுபவிச்சே தீரணும். அப்ப இப்படியே அனுபவிச்சு தீரணுமா? எனக்கு சாப விமோச்சனம் கிடையாதா? சாப விமோச்சனம் உண்டு. வருவான் ஒருத்தன், அவன் வரும்பொழுது உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும். கம்பன் சொல்றான், இதே இது வால்மீகி கருத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு புராணங்கள்ல சொல்லியிருக்க அந்த விஷயத்தை கம்பன் எடுத்துக்கிறான். எங்க இருக்குன்னா, பத்ம புராணத்துல இருக்கு, உத்தரகாண்டத்துல 279வது அத்தியாயத்துல இருக்கிறதா பெரியவா எடுக்கிறா. பிராச்சீன ரகுவீர கத்தியத்தினுடைய பிராச்சீன வியாக்கியானங்கள்ல சொல்லியிருக்கா இத. கச்சதஸ்தஸ்ய ராமஸ்ய பாதாப்ஜேன மகாத்மனா அபூத் சா பாவனி பூதா சமாக்ராந்தா மகாசிலா சாபி சப்தா புரா பர்த்ரா கௌதமேன த்விஜன்மனா அகல்யா ரகுநாதஸ்ய பாதஸ்பர்ஷாத் சுபா பவத். பர்த்ரு சாபத்தினால ஒரு சிலையா இருந்தா, மகாசிலா கல்லாலான சிலையை போல அவள் அப்படியே இருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது, சிலையா இருந்தால் அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லிருக்கு. கம்பன் ரொம்ப அழகா சொல்றான், எல்லையில் இல் நாணம் எய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த புள்ளிய பழியினோடும் புரந்தரன் போய பிள்ளை மெல்லியாளை நோக்கி விளைமகள் அணையனியும் கல்லியல் ஆதி என்றான் கருங்கலாய் மருங்கு விழுந்தாள். கருங்கல் ஆய் மருங்கு விழுந்தாள் அப்படின்னா, நீ என்ன காரியம் பண்ணிட்ட, விளைமகள் அணைய நீயும், விளைமாது எப்படி காரியம் பண்ணுவாளோ அந்த மாதிரி காரியம் பண்ணிட்டியே, நீயும் கல் இயல் ஆதி கல்லா போ அப்படின்னு சபிச்சுட்டாராம். கருங்கல்லாய் மருங்கு விழுந்தாள்டா, உடனே சாபம், ரிஷி சாபம் பழித்துடுத்து அவ கல்லாவே ஆகிட்டான். இப்போ இந்த இவள் பிழைக்கணும் அப்படின்னா ராமன் வரணும். எப்பேற்பட்டவன் வரணும்? ராமன் வரணும். தழைத்து வந்து இமிருமிதம் தந்தார் தயரதராமன் என்பான் கழல் துகள் கதவை இந்த கல் உருத்தவிருத்தி. தசரதராமனுடைய பாத ஸ்பர்சம் பட்டால் உன்னுடைய சாபம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். இவன் இப்படியே உட்கார்ந்துருக்கா, வருவாராக்கும் எப்ப ஏற்பட்ட ராமன் என்னைக்கோ வருவானாக்கும். இப்படியே இதையே தெரிஞ்சுன்னு உட்கார்ந்துருக்கா. ராமனையே எதிர்பார்த்து சர்வ காலங்களும் ராமநாம ஜபத்தையே பண்ணிட்டு இருக்கா. ராமன் வருவான். அஹோ கிருதார்த்தாஸ்மி ஜெகன்னிவாச தே பதாப்ஜ சமலக்ன ரஜக்கநாதம். கவி வாக்கியம், எப்பேற்பட்ட கவி வால்மீகி கவின்றது இந்த மாதிரி ஸ்லோகத்திலேருந்து தெரியுது. ராமன் வரார், ராமன் பார்த்து பார்த்து கால் வைக்கிறார். எப்பேற்பட்ட பரம பவித்திரையான மாதா இங்க வந்து இந்திரனுடைய ஒரு சூழ்ச்சியினால பரம பவித்திரையானவள் இப்படி கல்லா இருக்காளே, அவள் எங்கேயாவது இருக்க போறான்னு பார்த்து பார்த்து கால் வைக்கிறாராம். ததர்ஷ மகாபாகாம் தபஸா ஜோதி பிரபாம் லோகை அபி சமாகம்ய துர்நிரீக்ஷாம் சுராசுரை. எப்பேற்பட்டவன் வரப்போறான் இங்க அப்படின்னு அவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவளுக்கு இவன் தரிசனம் கொடுக்கறான். பெருமாள் எழுந்து நின்று சொல்றாவோ, அஹோ கிருதார்த்தாஸ்மி ஜெகன்னிவாச தே பாதாப்ஜ சமலக்ன ரஜக்கநாதம் ரஜக்கநாத் அகம். கனாத அகம்னு இப்படி இவ்வளவு நாட்கள் கல்லா இருந்த என்ன உன்னுடைய சரம தூளியினாலே பரம பவித்திரமா ஆக்கினியே, நான் எவ்வளவு ஒரு தன்யன் ஆனேன், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னே தெரியலையே, அந்த அளவுக்கு என்ன ஒரு பரம பவித்திரையா ஆக்கிட்டியே அப்படின்னு அவள் எழுந்து நின்று சேவிக்கிறாளாம். இதை சேவிச்ச உடனே சாபஸ்யாந்தம் உபாகம்ய தேசாம் தர்சனமாகதா. சாபம் போய் எல்லாருக்குடைய கண்களுக்கும் அழகான ஒரு ரிஷி பத்னியாக தோற்றம் கொடுக்கிறாளாம். காலில் விழுந்து சேவிக்கிறாள், காலில் விழுந்து பெருமாள் சேவிக்கிறார். இது வால்மீகி ராமாயணம். கம்ப ராமாயணத்துல அகல்யும் கௌதமரும் சேவிக்கிறார், ஆனால் வால்மீகி ராமாயணத்துல ராமன் லக்ஷ்மணன் அகல்யும் கௌதமரையும் சேவிக்கிறார்னு மாற்றி இருக்கு. ஏன்னா தர்மசாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்கார். அப்படின்னால பார்க்கிறார், பார்த்தவுடனே எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அப்படின்னு பெருமாள் அவளை விழுந்து விழுந்து சேவிக்கிறார். இதை சொல்லும்போது சாட்டு ஸ்லோகம் ஒன்னு இருக்கு. மணிப்பிரவாளத்துல ஒரு திருக்குறந்தாண்டவன் எடுக்கிறார் இந்த இந்த சமயத்துக்கு ஏத்தா போல ஒரு சாட்டு ஸ்லோகத்தை. கல்லாசீத் வனிதா யதங்கிரி ரஜசாம். அதுவும் சாட்டு ஸ்லோகம் பாருங்க, மணிப்பிரவாள சாட்டு ஸ்லோகம் பெரியவாள் அந்த காலத்துல பண்ணிருக்கா தமிழையும் சம்ஸ்கிருத்தையும் சேர்த்து. கல்லாசீத் வனிதா யதங்கிரி ரஜசா புல்லாபயசியாஸ்திரதாம் பல்லானாம் நிகரை சராட்சசகணான் இல்லாமலே யோ விராட் பொல்லாமைக்கு நிவாச பூத ஜனனி சொல்லால் வனம் யோ யயவு எல்லாருக்கும் திருஷி கௌதுகம் ஹிதனுதே வில்லாலிவர் எப்புமான். கல்லா நிக்கிறா அந்த காட்டுல அகல்யை அவளுக்கு சாபத்தை போக்கடிச்சு இல்லாமலே போன அவளுக்கு சாபத்தை போக்கடிக்கிறார் இவர். எல்லா விதமான ஒரு கஷ்டங்களையும் நீக்கிறார் ராமன். சுவாமி தேசிகன் சொல்றாரு தேவநாயக பஞ்சாசத்துல, பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் திரிதசநாத ரமாமகிபியாம் சாமான்ய தெய்வதம் உஷந்தி பதம் த்வதீயம். உன்னுடைய பாதம் இருக்கே சாதாரண பாதமா அது, எப்பேற்பட்ட பாதம். கல்லா இருக்கிறவளுடைய சாபத்தை கூட நீக்கணியே, அப்படிப்பட்ட பாதம் இல்லையா நீ? நீ பூமியில வனத்துல ஒரு சஞ்சரிச்சு வர இப்படி ஒரு சாப விமோச்சனம், உன்னுடைய பாத ஸ்பர்சம் பட்டுது. அப்படி சாபத்தை பெற்றுக்கொண்டு கல்லா இருந்தவளுடைய இருந்தவளுக்கே உன் பாத ஸ்பர்சம் பட்டதுனால உனக்கு அவளுடைய சாப விமோச்சனம் ஏற்பட்டதுன்னா, இந்த லோகத்துல எத்தனையோ ஜந்துக்கள் இருக்கு, நீ இங்க லோகத்துல சஞ்சரித்து வந்தன்னா உன்னுடைய திருவடியை சேவித்து எங்களுக்கெல்லாம் வந்து பரம பவித்திரமா இந்த பூமி ஆகாதோ தேவநாதனேன்னு திருவஹிந்தீர்புரத்து எம்பெருமானை பார்த்து சுவாமி தேசிகன் கேக்குற. கம்பன் சொல்றான், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். தாட்டக வதத்துல உன் கைவண்ணம் கண்டேன், இங்கு கால்வண்ணம் கண்டேன். அப்படி இப்ப இங்க முன்னாடி ஒரு விஷயம் சொன்னமோ இல்லையோ, வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, கௌதமர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ராமன் வந்துட்டான்ற விஷயம் தெரிஞ்சு கொடுத்து உடனே எழுந்து வந்து நின்று அகல்யை பக்கத்துல நின்று, நான் அகல்யுடைய ஆத்துக்கார் அப்படின்னு சொல்றார். நன்னா பார்த்துக்கோ, பல ஜென்மங்களாக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் பண்றோம், சர்வதா ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தியானத்துக்கெல்லாம் வராத எம்பெருமான், அந்த தபசுக்கெல்லாம் வராத எம்பெருமான் அகல்யுடைய சாபத்தை விமோசனம் பண்றதுக்காக வந்து நிக்கிறான்னா, தன்னை காட்டிலும் அகல்யை எப்பேற்பட்ட வசதி ஆனவள்ன்றத உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக மட்டுமே அதிர்ஷ்யா தொம் பவிஷ்யத்தின்னு சொல்லி அவளை சபிச்சார் அப்படின்னு பெரியவாள் சொல்றான். அதனால்தான் இன்னைக்கும் அகல்யா திரௌபதா திரௌபதி சீதா தாரா மண்டோதரின்னு சொல்லிட்டு இத மாதிரி ஆட்களை பிராதஸ்மரணீயராக இன்னைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. இப்போ ராமன் அகல்ய ஒரு பிராமணஸ்திரீ, ராமன் சத்திரியன். பிராமணனோ பிராமண ஸ்திரீயோ ஒரு காலம் க்ஷத்ரியனை விழுந்து சேவிக்க கூடாது. க்ஷத்ரியனுக்கு பிராமண குலம் என்னைக்குமே வந்தனத்துக்குரியது. மத்தவாள் சொன்ன மாதிரி ராமன் தான் அகலியையும் கௌதமரையும் சேவிக்கணுமே தவிர, கௌதமன் அகலியையும் ராமனையும் கௌதமன் அகலியும் ராமனை சேவிக்கூடாது. ஒரு பொண்ணா இருந்தாலும் கூட பிராமண ஸ்திரீ ஆயிட்டபடினால க்ஷத்ரிய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக ராமன் அகலிகையையும் கௌதமரையும் பத்னி சமயத்தரா இருக்கக்கூடிய முனிவரை சேவித்தார் அப்படின்றதுதான் வர்ணாசிரம தர்மத்துக்கும் தகுந்ததான விஷயம்னு பெரியவாள் எடுக்கிறான். அப்ப வால்மீகி ராமன் சொல்ல வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான் தர்மசாஸ்திரத்துக்கும் ஒட்டி வருது. வால்மீகி ராமாயணம் என்னைக்குமே சனாதன தர்மங்களை ஆணித்தரமாக காட்டக்கூடியது. ஏன்னா வால்மீகி ஆரம்பத்திலே சொல்றார், வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாய, வேதத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக தெரிவிப்பதுதான் ராமாயணத்துடைய வேலையோ தவிர அதை தவிர வேற வேலை கிடையாது வால்மீகி ராமாயணத்துக்கு. வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிவிக்கணும். நீங்க எங்க வேணா பார்க்கலாம், வால்மீகி ராமாயணத்துல ராமன் ஒரு பொழுதும் மீறினவன் கிடையாது, எந்த எந்த கட்டளையும் மீறினவன் கிடையாது, ஸ்ருதி ஸ்மிருதி கட்டளைகளே மீறினவனே கிடையாது. கம்பனுக்கு அப்படி கிடையாது, அவன் சர்வேஸ்வரன்றதை காட்டணும்ன்றது அவனுடைய எண்ணம். கம்பராமாயணத்திலும் தப்பு கிடையாது, ஆனால்தான் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்றான். ஒரு ஆச்சரியமான திருவடின்றதை காட்டுறதுக்காக, எம்பெருமானுடைய திருவடி, சர்வேஸ்வரனுடைய திருவடி, அதனால அந்த திருவடியை பற்றி கொண்டனர் கௌதமரும் அகலியும் சொல்றார் கம்பன். அப்பேற்பட்ட அகல்யனுடைய சாப விமோச்சனமானது எத் கர்த்தவ்யம் தத் கிருத்தம் மயா அப்படின்னு, எதை பண்ணணுமோ அதை பண்ணியாச்சு அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஆனந்தப்பட்டு கொண்டு அங்கிருந்து புறப்படுறதாக இதோட இந்த கதையானது முடிகிறது. சுவாமி தேசிகனும் இந்த சூர்ணிகையில அகலியருடைய சாப விமோச்சனத்தை ரொம்ப அழகாகவே காட்டுறார் அப்படின்றத தெரிவிச்சுட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளையிலிருந்து நாளைக்கு ஒரு மூன்று சூர்ணிகைகள் விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை தெரிவிக்கிறதாக அமையும். தாசன்.